சொல்லிவிடு வெள்ளி நிலவே, சொல்லுகின்ற செய்திகளை சொல்லிவிடு வெள்ளி நிலவே, சொல்லுகின்ற செய்திகளை. உறவுகள் கசந்ததம்மா, கனவுகள் கலைந்ததம்மா, காதல் எழும் தீபமே கண்ணில் நானும் ஏற்றினேன். காற்றில் காய்ந்து போன பின் நானே என்னை தேற்றினேன். சொல்லிவிடு வெள்ளி நிலவே, சொல்லுகின்ற செய்திகளை. உறவுகள் கசந்திடுமோ, கனவுகள் கலந்திடுமோ. அந்த கதை முடிந்த கதை, எந்த மனம் மறந்த கதை, என்ன செய்ய விடு கதை போல் என்னுடைய பிறந்த கதை. காலங்கள் தான் போன பின்னும் காயங்கள் ஆறவில்லை, வேதனை தீரவில்லை. சொல்லிவிடு வெள்ளி நிலவே, குறையாவும் விட்ட குறையாகும் வேண்டாம் காதல். எந்த வழி வேறு முந்தன் வழி வேறு ஏனோ கூடல். ஓ உன்னுடைய வரவை நீ உள்ளவரை காத்திருப்பே, என்னை விட்டு விலகி சென்ற சொல்லிவிடு வெள்ளி நிலவே, சொல்லுகின்ற செய்திகளையே. உறவுகள் கசந்ததம்மா, கனவுகள் கலைந்ததம்மா. சொல்லிவிடு வெள்ளி நிலவே, சொல்லுகின்ற செய்திகளையே. உறவுகள் கசந்ததம்மா, கனவுகள் கலைந்ததம்மா. உறவுகள் கசந்திடுமா.